ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, தாயின் இதயம் போதும் மனித சஞ்சலம் ஏதுமில்லை. ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, தாயின் இதயம் போதும் மனித சஞ்சலம் ஏதுமில்லை. தாய் போன்ற தெய்வமும் இல்லை, தாயின்றி ஜீவனும் இல்லை, தாயின் அன்பு கடனை திருப்பி தந்தவர் யாரும் இல்லை. ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, தாயின் இதயம் போதும் மனித சஞ்சலம் ஏதுமில்லை. பதறி நான் அழுது புலம்பினேன், இருக்கின்றாள் சும்மா. எங்கு சென்ற போதும் என்னை துணையாக அழைப்பாயே, சொர்க்க வாசல் போகும் போது தனியாக சென்றாயே. தலையாட்டும் விதியின் கையில் விளையாட்டு பொம்மையானேன், தாயின் ஞாபக அலைகள் வீசும் தனிமை தீவானே. ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, தாயின் இதயம் போதும் மனித சஞ்சலம் ஏதுமில்லை.